ஜமனி கவனி, மண்டை பிடிக்கிறது ஜமனி ஜமனி, மர்மம் துடிக்கிறது ஜமனி ஜமனி, மச்சம் அரிக்கிறது ஜமனி ஜமனி ஜமனி ஜமனி கவனி கவனி, ஜமனி ஜமனி ஜமனி ஜமனி கவனி கவனி கவனி கவனி, ஜமனி ஜமனி ஜமனி ஜமனி கவனி கவனி கவனி கவனி, காதலுக்கு நான் இருக்க கவனி எல்லாம் விட்டு போடு, பொக்கலுக்கு சுடுக்கடுக்க வித்தையெல்லாம் கத்து கொடு. ஓப்பு போடு ஓப்பு போடு ஓப்பு போடு ஓப்பு போடு ஓப்பு போடு ஓப்பு போடு ஓப்பு போடு ஓப்பு போடு. நெஞ்சு தொடுக்கிறது ஜமனி ஜமனி, நெத்தி கொதிக்கிற ஜமனி ஜமனி, நெஞ்சு காது வச்சு கவனி கவனி, ஜமனி ஜமனி கவனி கவனி. லட்சம் பெண்ணில் உள்ளதையே மொத்தம் தன்னில் உள்ளது, மொத்தம் மொத்தம் எத்தனை எண்ணி சொன்னையா. ஜெமினி ஜெமினி ஜெமினி ஜெமினி கவனி கவனி கவனி, தேகத்தில் புல்லரிக்கும் ஆசைகள் உள்ளிருக்கும், வரையில உலகம் உன்னது. காத்தடைத்த பையடா கட்டில் இன்ப பொய்யடா, ஆசை தீர்ந்து போனவன் நன்று சொன்னது. அதை எடுக்கும் காலமட்டும் வயதுக்குள்ள சிக்கல்ல, கலவையுள்ள காலமட்டும் உடம்புக்குள்ள சிக்கல்ல. என்னாச்சு என்னாச்சு எழுத இழுப்பு என்னாச்சு, ஒன்னாச்சு ஒன்னாச்சு உதட்டு நாள் ஒன்னாச்சு. உச்சதல காயதனா இச்சமழை இட்டு விடு, என்னழகை தொட்ட விடு, உன் கொடைய நட்டு விடு. ஓப்போடே.